நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழ்வினில் மொழி தேடினே நீசா, அருணையில் முகம் காட்டினான். வாழ்வினில் மொழி தேடினே நீசா, அருணையில் முகம் காட்டினான். வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, மனவெளி நீ கூடினாய், பாடல் மாலையை நீ சூடினாய். வாழ்வினில் ஒளி தேடினே நீசா, அருணையில் முகம் காட்டினாய், அருணையில் முகம் காட்டினாய். அலைந்தவர் பல கோடி, அற்புதம் முந்தரிசனம் மீசா. அண்ணாமலையானே உந்தன் தரிசனத்தால் அடைந்தேன் நான் பரவசம் மீசா. உன்னை நானுமே காண வைத்தது எந்த பாக்கியம் ஈசனே, உன்னை நானுமே காண வைத்தது எந்த பாக்கியம் ஈசனே. சிவமயமே அன்பெனும் மலையே, மலையினில் ஒளிரும் கருணையே, ஜெயம் ஜெயமே. உன் தலம் வந்தே உனை தினம் பணிவார் வாழ்விலே. அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. வாழ்வினில் ஒளி தேடினே நீசா, அருணையில் முகம் காட்டினாய், அருணையில் முகம் காட்டினாய். அடிவலம் பதம் காட்டி மலையினில் உடல் காட்டி சுடரினில் முடி காட்டினாயீசா. ஆயிரம் வடிவாக யாவுடை தளம் மீது லிங்கமாய் உருகாட்டினாயீசா. என்னை என்றுமே பாட வைத்தது உனது கருணையே ஈசனே, என்னை என்றுமே பாட வைத்தது உனது கருணையே ஈசனே. சிவமயமே ஆலயம் கோபுரம் அழகிய திருமலையாவுமே, தவமயமே நேரினில் காண்பவர் நெஞ்சனும் தாமரை மாறுமே. அண்ணாமலை சிவனே உனை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. வாழ்வினில் ஒளி தேடினே நீசா, அருணையில் முகம் காட்டினாய், வாழ்வினில் ஒளி தேடினே நீ. அருணையில் முகம் காட்டினாய். வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, மனவெளி நீ கூடினாய், பாடல் மாலையை நீ சூடினாய். அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை.